இவனோட பர்த்டேவை ஃபேன்ஸ் ஒரு பக்கம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இன்னொரு பக்கம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பலூன் டீமும் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நீங்க ஷட்டப் பண்ணுங்க சாங்கோட டிட்பிட்ஸ் ரிலீஸ் பண்ண பலூன் டீம் இப்ப இவனோட பர்த்டே ஸ்பெஷலா ஒரு ரொமான்டிக் சிங்கிள் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மலை மேகம் நீயடா அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த சாங்க யுவன் சங்கர் ராஜா, பிரியா ஜெஷனோட சேர்ந்து பாடியிருக்காங்க. நம்ம அருண் ராஜா காமராஜ் தான் இதுக்கான லிரிக்ஸையும் எழுதியிருக்காரு. யுவன் சங்கர் ராஜாவோட வாய்ஸ்ல ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடி அப்படின்னு சொல்லலாம். படத்துல இது ஜெய்கோ அஞ்சலிக்கு வருமா இல்ல ஜெய்கோ ஜனநேயருக்கு வருமா அப்படிங்கறதுலதான் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு. ஏன்னா சாங் இப்போ ஃபீல் இருக்கு, ஜனநேயர் போர்ஷன் பிளாஷ்பேக்ல வரும். சோ மேபி இது அஞ்சலி ஜெயோட ரொமான்ஸ்க்கான சாங்கா இருக்கலாம். சப்போஸ் அப்படி மட்டும் இருந்துச்சுன்னா இந்த பாட்டுல இவங்க ரெண்டு பேத்தையும் செம்ம ரொமான்டிக்கான ஒரு ஃபீல்ல எதிர்பார்க்கலாம். யுவன் பர்த்டேவ பலூன் டீம் எப்படி செலிப்ரேட் பண்றாங்கன்னா, யுவன் எப்படி செலிப்ரேட் பண்றாரு, ஒரு பக்கம் ஃபேமிலி இன்னொரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்தோடய செலிப்ரேட் பண்ணிருக்காரு. யுவன்காக அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு பெரிய கேக் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, அதை தன்னோட பொண்ணோட சேர்ந்து கட் பண்ணிருக்காரு. அதோட சர்ப்ரைஸா ஆக்டர் கிருஷ்ணா கொண்டு வந்த கேக்கையும் கட் பண்ணிருக்காரு. இந்த போட்டோஸ் எல்லாம் கிருஷ்ணா அவரோட சோஷியல் பேஜ்ல ஷேர் பண்ணி யுவனுக்கு விஷ் பண்ணிருக்காரு. இப்ப ஃபிஜியில பார்ட்டி படத்தோட ஷூட்டிங்ல பிஸியா இருக்கிற வெங்கட் பிரபு அங்கிருந்து யுவனுக்கு விஷ் பண்ணிருக்காரு. அவர் டீமோட சேர்ந்து யுவன் ராக்ஸ் அப்படிங்கிற இந்த போஸ்டர்ஸோட பர்த்டே செலிப்ரேஷன் இன் ஃபிஜி பார்ட்டி யூனிட் பார்ட்டி வித் யுவன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. அதோட யுவன் பர்த்டே ஸ்பெஷலா இவர் காமன் டிபியும் லான்ச் பண்ணிருக்காரு. இவரும் யுவனும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி அ வெரி ஹாப்பி பர்த்டே மை லிட்டில் பிரதர், லவ் யூ, காட் பிளஸ் அப்படின்னு விஷ் பண்ணிருக்காரு. அதே காஸ்டியூம் டிசைனர் வாசுகி பாஸ்கர் இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணி ஹாப்பி பர்த்டே பிரதர், லவ் யூ அப்படின்னு விஷ் பண்ணிருக்காங்க. அப்படியே பவதாரணி அண்ணாவோட எடுத்துக்கிட்ட இந்த ஒரு செல்ஃபியை ஷேர் பண்ணி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே யுவன், காட் பிளஸ் அண்ட் கீப் ராக்கிங் அப்படின்னு விஷ் பண்ணிருக்காங்க. ஆக்டர் ஆர்யா விஷ் பண்ணும்போது ஹாப்பி பர்த்டே டு மை பிரதர் டார்லிங் மச்சான், ராக் ஸ்டார், ஸ்வீட் ஹார்ட், விஷ் யூ த பெஸ்டஸ்ட் ஆஃப் எவ்ரி திங், காட் பிளஸ் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கிசை கொடுத்திருக்காரு. அதே தம்பி பிரேம்ஜி ஹாப்பி பர்த்டே டு மை மியூசிக்கல் குரு அப்படின்னு சொல்லி ஸ்டேடியம்ல எடுத்துக்கிட்ட இந்த ஒரு போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஆக்டர் சந்தானமும் யுவனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணிருக்காரு. யுவனோட தோஸ்து படா தோஸ்து செல்வராகவன் சார், ஹாப்பி பர்த்டே யுவன், த லிட்டில் மாஸ்ட்ரோ, அஸ் ஆல்வேஸ் வி வில் பி தேர் ஃபார் ஈச் அதர் ஃபார் எவர், விஷிங் யூ அ ஃபேன்டாஸ்டிக் பர்த்டே மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஸ்பெஷல் போட்டோவை ஷேர் பண்ணிருக்காரு. அதோட இவரும் யுவன் ஸ்பெஷல் காமன் டிபியை ஷேர் பண்ணிருக்காரு. சிம்ரன் இவனோட இந்த போட்டோவை ஷேர் பண்ணி மெனிமோ ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே லிட்டில் மாஸ்ட்ரோ, ஸ்ப்ரெட் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ் த்ரூ மியூசிக் அப்படின்னு விஷ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆக்டர் சுனைனா, அருண் ராஜா காமராஜ், ஆக்டர் பிரசன்னா, வைபவ் இன்னும் பல செலிபிரிட்டிஸ் யுவனுக்கு அவங்களோட பர்த்டே விஷஸ் தெரிவிச்சிருக்காங்க.